கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாள என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாளே ஐயோ என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாள என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஒரு சிறுக்கி கட்டிக்குட்டாள என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயே சாரிக்கொழி கண்ணங்குழி போதாது என்னும் மயக்கும் மைவிழி கருவா பைய கனல் கலர் படம் உழிச்சாலும் கலரும் பல்லாக்கு வேற தடுமாறும் என் மனசு கேக்குது எப்போ உன்னை சேர்வதுமானே தித்தனத்தாதிரனானே என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டிப்பட்டாள என்ன இருக்கி மனசு கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயோ என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டிக்கிட்டாள என்ன இருக்கி மனசு கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயோ ஒரு இறங்காமல் ஒரு யாவுமே வர